శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. అపార్థైతి నిశ్చిత ప్రహరణాది యోగస్తవ స్వయం వహసి నిర్భయస్తదతిరంగ పృథివీధర స్వరక్షణమివాభవత్ ప్రణతరక్షణం తావకం యదార్థ పరమార్థ విన్నియతమంతరాత్మేతి తే. 11వ పద్యం శ్రీ అభీతి స్తవం. 10వ పద్యత్తుల ఎమ్మిడమాన్ சாஸ்திரங்களை நம்முடைய ஸ்ரேயஸ்காக உண்டு பண்ணினான். எப்படி ஒரு ரோகி நோய்வாய்ப்பட்டவன் அப்படி இருந்தால் கூட அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு பயப்படுறான். ஏன்னா அந்த மருந்தானது கசப்பாக இருக்குது அல்லது சுவையற்றதாக இருக்குது, அவனுக்கு அது பிடிக்காமல் இருக்குது. இதே இனிப்பு வகைகளை கொடுத்தா நோய் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சஞ்சலமானது ஏற்படுறது. அது மாதிரி சாஸ்திரமானது கடினமாக இருக்குது, ஒரு தீவிர ஔஷதமாக இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை கண்டு இந்த பவபிருத்து சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானவன் கண்டு பயப்படுறான். இன்னொன்று, ஒரு தூண்டிலில் அகப்படுற மீனுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த உணவு மேலே ஆசைப்பட்டு அதை மாட்டிக்கிற மாதிரி சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அல்ப சுகங்களை இவனும் மாட்டின்ட்டுருக்கான். அப்படிப்பட்டவனை கூட உன்னுடைய தயையானது சுவாபாவிகமாகவே வத்சலாவாக இருக்கக்கூடிய தயாவானது அவனை சரியான சந்தர்ப்பத்தில் படிப்படியாக ரட்சிக்கின்றதுன்னு அழகாக சாதிச்சார். இப்போ ஒரு சங்கை இருக்கிறார். என்ன சங்கன்னு கேட்டால், பகவான் எதுக்காக பஞ்ச ஆயுதங்கள் மேலும் அவனுக்கு கீழே எதிர்ச்சுரிகளாக இருக்கக்கூடிய கருத்மான் அதாவது கருடன் ஆதிசேஷன்லாம் எதற்காக இவைகள்லாம் பகவான் வைத்து கொள்ள வேண்டும்? அவன் சர்வசக்தனாச்சு, சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்ணக்கூடியவன், எதுக்கு இதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு யாரிடத்துலையாவது பயமா அப்படின்னு கேட்டால் அவன் நிர்பயாக, அனைத்து விஷயங்களும் எல்லா தேவதைகளும் அவனை பார்த்து பயந்துட்டுருக்க அவனுக்கு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை இந்த ஜெகத்தில். அதனால் அவன் நிர்பயாக. இப்போ லோகத்தில் ஒருத்தர் தனக்கு எதனிடமிருந்து பயம் இருந்தால் தான் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருப்பான். ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் தன்னை ரட்சிக்கிறதுக்கு. இப்போ பகவானுக்கு தன்னை ரட்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அவனுக்கு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வஸ்துவும் இல்லை. இருந்தால் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கானே இப்போது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமாக சாதிக்கிறார். ஞானீது ஆத்மைவ மேமதம்னு கீதையில் கண்ணன் தானே சாதிச்சிருக்கான். இந்த பரமார்த்த வித்து, பரமார்த்த வித்துனா பகவான் சர்வசேஷி, நாம அவனுக்கு சேஷபூதன், இதுதான் பரமார்த்தா. பரமார்த்தா இந்த பரமார்த்தத்தை அறிந்தவர்கள் பரமார்த்த வித், இவர்கள் தான் ஞானிகள். இந்த ஞானி து ஆத்மா ஏவ மேமதம், இந்த ஞானிகள்லாம் என்னுடைய ஆத்மா போன்றவர்கள் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு லோகத்துல ஒரு காரியம் எதுக்கு பண்றோம்னா, நம்ம பிராணனை காப்பாத்திக்கிறதுக்கு. பிராணனை காப்பாத்திக்கிறதுன்னு சொன்னா ஆத்மா தன்னை காப்பாத்திக்கிறதுக்குன்னு சொல்றோம். அப்போ பகவான் இந்த ஆயுதத்தெல்லாம் எதுக்கு எழுந்துட்டுக்கான்னு சொன்னால், பாகவதால பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், தன்னையே காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஆகமத்தை உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்க போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல உன்னு சொல்லச்சே பகவான் இல்லை, பகவானோட அடியார்கள்னு அழகாக எங்கள் சுவாரஸ்யமாக சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். இதில் ரங்க பிருத்திவிதர, ரங்க பிருத்திவிதரன்னு சொன்னால் அந்த திருவரங்கத்துக்கு அரசனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே திருவரங்கத்தரசனே. அபவத்து, அபவத்துன்னு ஆயிற்று. பூ தாத்து இது, பூ சத்தாயம் தாத்து, அதில் லங் லகாரம் அபவத்து ஆயிற்று ஆனது. ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து, ஸ்வரக்ஷணம் சொன்னால் ஸ்வஸ்ய ரக்ஷணம், ஸ்வரக்ஷணம் ரக்ஷணம்னு காப்பாற்றுதல், தன்னையே காப்பாற்றுதல் போல, இவனா லைக் போல ஆயிற்று. இது பிரணத ரக்ஷணம், பிரணதம் பிரணத்தான்னு சொன்னால் வணங்கினவர்கள், சரணடைந்தவர்கள், பக்தி செய்தவர்கள் வச்சுக்கலாம், அடியார்கள். ரக்ஷணம்னு சொன்னால் அவளை காப்பாற்றுறது. அப்போ பிரணத ரக்ஷணம் ஸ்வரக்ஷணம் இவ அபவது, வணங்கினவர்களை காப்பாற்றுவது காப்பாற்றக்கூடிய காரியமானது உன்னையே காப்பாற்றக்கூடிய அல்லது தன்னையே காப்பாற்றக்கூடிய காரியம் போல ஆயிற்று. ஏன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற பகவானுடைய கீதையில் கூட வசனத்தையும் ஒரு மேற்கோள் காட்டி, அதுக்கு முன்னாடி பகவான் ஏந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நியாயமாக பார்த்தா விரதம்தான், அவனுக்கு இத்தனை ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, அதனால தான் அந்த ஆயுதங்கள்லாம் அவனுக்கு பூஷணமாக இருந்துருக்கு. ஏன்னு கேட்டால் நமக்கு அதாவது ஞானம்ன்றது ஒரு நாளில் சித்திச்சிடாது, அப்போ படிப்படியாக சித்திக்கச்சே நமக்கு கீழ் லெவலில் இருக்கச்சே நமக்கு அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்கறது. சக்கராயுதம் இருக்குன்னு சொன்னால் சுவாமி அதுக்கு தான் அழகாக சக்கரத்தாவாருக்காக ஷோடசாயுத சூத்திரம் பண்ணியிருக்கார். அந்த ஷோடசாயுத சூத்திரமானது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ரோகங்கள்லாம் நீக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுறது. அப்போ பயம் போடுது, அப்போ அந்த பயமும் போயிட்டு தான் பகவான் நம்ம அடையிறதுக்கு ஹேத்துவாக இருக்குது. அதனால் இந்த பகவான் என்ன பண்ணான்னு கேட்டால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நம்ம அடியார்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆயுதங்கள்லாம் எழுந்திருக்கான். அது சொல்கிறார், பிரகரணாதி யோகா தப அபார்த்தா இது நிச்சிதா. இது ஒரு குட்டி அண்மயம். பிரகரணம் அப்படின்னு சொன்னால் ஆயுதம், பிரகரணாதின்னு சொல்றதுனால ஆயுதங்கள், மேற்கொண்டு நித்திய சூரியர்களாக இருக்கக்கூடிய கருத்மான், யார் யாரெல்லாம் அவன் தன்னுடைய காரியத்தை சாதிச்சிக்கிறதுக்கு வச்சுருக்கானோ அவெல்லாம் வச்சுக்கலாம். யோகான கூடியிருக்கும் தன்மை. இது தவ உனக்கு அபார்த்தா, அப அர்த்தக அபார்த்தக, அர்த்தம்னு சொன்னால் அர்த்தவத்து, ஒரு பொருள் உள்ளது, அபார்த்தகன்னு சொன்னால் பயனற்றது, இதி என்று நிச்சிதா அப்படின்னு சொல்கிறார். அபார்த்த இது நிச்சிதகன்னு ஸ்லோகத்தில் இருக்குது. அபார்த்தக இதி, அது சந்தினால இகாரம் வர்றதுனால அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரம் இருக்கிறதுனால அபார்த்த இது நிச்சிதகனாச்சு. பிரகரணாதி யோகா தவ, பிரகரணாதி யோகஸ்தவ, விசர்க்கத்துக்கு பிறகு தகாரம் வந்தால் அது யூஸ் ஆகிடும். தவ அபார்த்தக இது நிச்சயத்தகா, உனக்கு பயனற்றதென்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நிச்சயத்தகான யுக்த பிரத்தியம், நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ததபி தத்து அப்பி, தத்துன்றது இங்கே ஒரு காரணம் வருது. அப்படி இருந்தும் ததப்பி நிர்பயா, நிர்பயான்னு சொன்னால் நிர்பயோ நிர்பரோ நிர்பயோஸ்தின்னு சொல்லிக்கிறார். இதில் நியாச வம்சத்தில் பயமற்றவன் அச்சமற்றவன் எம்பெருமான் தான் முதல்ல இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு யாரிடத்திலிருந்தும் பயமே கிடையாது. நிர்பயா ஸ்வயம் வகசி, நீயே வகிக்கின்றாய். வகசினா வகு தாத்து, பிராப்பனை அர்த்தம் உண்டு, இன்னொன்று தரித்தல் அர்த்தம் உண்டு. இந்த ஆயுதங்கள்லாம் நீயே சுமக்கின்றாய் அல்லது தரிக்கின்றாய். தானே ஸ்வயம் வகசி எது பரமார்த்த, எதுன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல எதனால், தத்து எத்து, அங்கே தத்துன்னு சொன்னார், ததப்பின்னு சொன்னார், இங்கே எத்து. எத்து தத்துன்றது ஒரு பேர், அது தத்து எத்துன்னு ஆரம்பிக்கலாம். அப்போ எது எதனால் பரமார்த்த வித்து தே நியத்தம் அந்தராத்மா இது ஆத்த. பரமார்த்த வித்து முன்னையே சொன்ன மாதிரி உண்மையான பொருள், உண்மையான பொருள் என்னன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதன், சேஷபூதனே எம்பெருமானுக்கே சேஷபூதனே, இந்த இதுதான் பரமார்த்தா. அப்போ எம்பெருமான் தான் சேஷி, அடையப்பட வேண்டியவன். உபாயமானது பக்தி அல்லது பிரபத்தி, இப்படி இத்தியாதிகளை தெரிஞ்சின்றவா தான் பரமார்த்த வித்து. இந்த வித்துன்றது நோயர் அர்த்தம். அப்போ பரமாத்ம விது தே, தேனத்திற்கு உனக்கு தவதே நியத்தம் அந்தராத்மா இது நியத்தம், நிச்சயமாக எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அந்தராத்மா இது அந்தராத்மேதி, இது குணசந்தி. அந்தராத்மா இது ஆவும் ஈயும் சொல்லி ஏ, அந்தராத்மா இது அந்தராத்மேதி ஆத்த, ஆத்தன்றது யூ ஹவ் டோல்ட் அப்படின்னு அர்த்தம், நீ கூறியிருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம் வருது. எது பரமார்த்தது தே நியதம் அந்தராத்மேதி ஆத்த, எது பகவான் என்ன பண்ணுறாங்க கீதையில், இந்த ஞானிகள்லாம் இந்த பரமார்த்த வித்துக்கள்லாம் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தாவகம் பிரணதரக்ஷணம். தாவகம்னா அப்போது அப்படி அப்படிப்பட்ட நீ செய்கின்ற உன்னுடைய காரியமான அர்த்தம். தாவகம்னா அப்போ உன்னுடைய காரியம் என்ன, உன்னுடைய காரியம் பிரணதரக்ஷணம், அடியாருடைய ரட்சிப்பது, அது ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து, அப்போ உன்னையே காத்து கொள்ளும்படி இருப்பது போல ஆயிற்றுன்னு அழகாக இங்கே ஸ்வரஸ்மா சுவாமி சாதிக்கிறார். ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா ரங்க பிரஸ்ரீதர பிரகரணாதி யோகஸ்தவ அபார்த்தக இது நிச்சிதா ததபி நிர்பயஹ ஸ்வயம் வகசி, அப்படி இருந்தும் நீ வகிக்கின்றாய். எது பரமார்த்தவிது தே நியதம் அந்தராத்மீது ஆத்த தாவகம் பிரணத்தரக்ஷணம் ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து. ரங்க பிரத்யீதர திருவரங்கத்து எம்பெருமானே, பிரகரணாதி யோகா ஆயுதங்கள்லாம் எழுந்திருக்கியே உன்னுடைய அதனோட கூடியிருக்கும் தன்மை, அவைகள் நீ உடையவனாக இருந்திருக்கியே தவ அபார்த்தக இது நிச்சயத்தா, உனக்கு இதெல்லாம் பயனற்றதுன்னு தெல்ல தெளிவாக அறியப்பட்டிருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ததபி என்ன, அப்படி இருந்தும் ததபி நிர்பயா ஸ்வயம் மகசி அச்சமற்ற நீ, அல்லது நெட்பயா ததபி வச்சுக்கலாம், அச்சமற்றனே இருந்தாலும் அவைகளை நீ ஸ்வயம் மகசி சுமந்து கொண்டிருக்கிறாய். லட் லகாரக மத்தியம புருஷக ஏகவச்சனம் மகசி. எது எதுன்னு சொன்னா எது அல்லது எதனால் பரமார்த்தவிது தே நியதம் அந்தராத்மேதி ஆத்த. ஏன்னா பரமார்த்தவிதம் சொன்னா உண்மை பொருள் அறிந்த ஞானிகள் உனக்கு நிச்சயமாக அந்தராத்மா அந்தர்யாமி என்று கூறினாயோ, தாவதம் பணத்த ரக்ஷணம் அப்படி நீ செய்கின்ற இந்த வணங்கினவர்களை காப்பது என்ற செயலானது ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து, தன்னையே உன்னையே காப்பது போல் ஆயிற்று. இங்க சாதிக்கிறார் இந்த பதினோராவது பத்தியத்துல ஸ்ரீ அபிதி ஸ்வரத்துல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.